पर्यंत यदिराज सरस्वती पत्नी वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नवद्ध दीर्घं दयानिधिं देहप्रसां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमित्रेभ्यः नमोक्तिमभिहिमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। புறப்பாழ்வானுடைய வரதராஜத்துவத்திலே இன்றைய தினம் 14வது ஸ்லோகம் பார்க்க இருக்கின்றோம். நவத்தும் ஸ்தோதும் நமந்தும் அசோ பாதி சிசுதும் நச்சத்ரஷ்டும் ஸ்த்ரஷ்டும் சதனு நச்சபோக்தும் விதுஷகம் परम यद्वस्तुक्तम् अनुवरद साक्षात् तदसि भोः कथम् विश्वस्मै त्वम् करिगिरिपुरः तिष्ठसैः। ஒரு பகவான் சிவபெருமானுடைய வைபவத்தை நமக்கு உணர்த்துகிறார். சாட்சாத் பரம்பிரம்மா தான் சிவபெருமாளாக எழுந்திருக்கார். சிவபெருமாளே தான் பரபிரம்மம். இந்த பரபிரம்மத்தை பற்றி சொல்லச்சே வேதாந்தத்தில் சொல்லிருக்கு, சுரத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல உபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாய அதாவது ஒரு விருத்தாந்தத்தை நாம இங்க பார்ப்போம். யாஜ்ஞவல்கர் இருந்த பெரிய மகர்ஷி, அந்த யாஜ்ஞவல்கருக்கு இரண்டு மனைவிகள் மைத்ரேயி காத்யாயினின்னு சொல்லிட்டு, மைத்ரேயி கார்கி காத்யாயினி அப்படின்னு சொல்ற அவ பேரு, அவ காத்யாயினின்னு ரெண்டு பேர் இருந்தல. காத்யாயினின்றவு சாமான்யமா இருக்கவோ, அதுல மைத்ரேயின்றவு ஆத்ம ஜானம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுல ஆசைப்படுறவள். யாஜ்ஞவல்கர் என்ன பண்ணார், கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த பிற்பாடு தாம் சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்து இனிமேல் இந்த கிரகஸ்தாசிரமம் வேண்டாம், பிரம்மோபாசனம் பண்ணணும், அதுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படி தீர்மானம் பண்ண உடனே தனக்கு ரெண்டு மனைவிகள் ஆயிட்டா, வெறுமையே இவாளெல்லாம் இருக்க மாட்டா, நாம இருக்கச்சேயே இவா ரெண்டு பேரையும் சண்டை போடாத பாத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், நாம வேற கிளம்பி போயிட்டோம்னாக்கா இதுல பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு இயல்பு, இவர் சொத்துல ஏதனா சண்டை போட்டு நின்றாருனாக்கா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணாராம். அதுக்காக தானே பாகம் பண்ணி கொடுத்துள்ளா, உனக்கு என்ன வேணும் இவளுக்கு என்ன வேணும்னு அந்த மைத்ரேயி காத்யாயினி வேற ரெண்டு பேரையும் பார்த்து கேட்கிறேரா. அத்தாய் யாஜ்ஞவல்கிய துவேபாரியே பகுவது மைத்ரேயித காத்யாயினித தயோர்க மைத்ரேயி பிரம்மவாதினி பகுவ ஸ்ரீ பிரஜைவ தருகி காத்யாயினி. அதுதான் இங்க சுவாரஸ்யமான சப்தத்தை போடுறது. வேற நீங்கெல்லாம் கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெண்களா இருக்கிறவர்கள்லாம் கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மைத்ரேயி சொல்லச்சே பிரம்மவாதினி பகுவான், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறவள் மைத்ரேயி. இதே காத்யாயினி எப்படிப்பட்டவள்னா, பெண்களுக்கு என்ன இயல்போ அந்த இயல்போட இருக்கிறவள். அந்த பெண்களுக்கு இயல்புன்றது என்னன்னா, பணத்துல ஆசை மற்றும் சில பிடிவாத குணங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பெண்களுடைய ஒரு இயல்பு. அப்ப லோகத்துல இருக்கிற பெண்கள்லாம் எப்படி இருப்பாளோ அப்படி இருக்காளாம் காத்யாயினி. அத்தனை யாஜ்ஞவல்கிரகம் அந்நத்திருத்தம் உபாகரிஷன்னு, அதாவது இதுல இருந்து கிரகஸ்தனாக இருக்கிறதுல இருந்து வேற அடுத்ததாக இருக்கக்கூடிய சன்னியாசிரம சன்னியாசாசிரமத்தை சீகரிச்சுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணிறார். அவர் தீர்மானம் பண்ண பிற்பாடு மைத்ரேயி திகோவாச்சா யாஜ்ஞவல்கியா பிரவ்ரஜிஷின்வா அரே அகம் அஸ்மாத்து தானாதஸ்மி ஹந்ததே அனையா காத்யாயன்யா அந்தங்கரவாணி இது. நான் சன்னியாசாசிரமத்தை சீகரிச்சுக்க போறேன், இந்த காத்யாயினி எல்லா பெண்கள் மாதிரி அவளும் இந்த பணங்கள் பணம் காசு வைகட்டில் ஒரு விருப்பம் உடையவளாக இருந்திருக்கா, ஆகையால நான் போன பிற்பாடு நீ என்னதான் பிரம்மவாதியா இருந்தா கூட ஒன்னிடத்துல அவளுக்கு ஏதனா ஒரு விசுவாசம் குறைஞ்சு போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நின்றுங்கன்னா என்ன பண்றதுன்றதுக்காக அந்த காத்யாயினிக்கு அவள் என்ன விரும்புறாளோ உனக்கு என்ன விரும்புறியோ அதை பிரிச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றேன். அப்போ மைத்ரேயி சொன்னாலாம் என்னமையம் பகோகோ சர்வா பிருத்வி வித்தேன பூர்ணாத்யாது சாம் அகம் தேன அமிர்தாஹோ நேதி நேதி ஹோவாண்டா யாஜ்ஞவல்க்யா அப்படின்னா, இந்த பிருத்வி முழுக்க பூமி முழுக்க அதுல இருக்கிற பணத்தோட கூட எல்லா அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கனிமங்களோட கூட எனக்கு கிடைச்சதுன்னாக்க அப்ப நான் அழிவில்லாதவளா நான் இருப்பேனா, இதுதான் அவ கேக்குற. அதுக்கு யாஜ்ஞவல்க்கிய சொல்ற நேற்று நேற்று ஹோவாச்சா யாஜ்ஞவல்க்கியா அப்படின்னா, இந்த பிருத்வி முழுக்க பூமி முழுக்க எல்லா வித்தத்தோட பணத்தோட சேர்ந்து எல்லாத்தோட சேர்ந்து உனக்கு கொடுத்தாலும் கூட மீதி பணக்காரன்லாம் ஒரு நாள் எப்படி அழிஞ்சு போறானோ அதே மாதிரிதான் நீயும் அழிஞ்சு போவ. இது மொத்தம் இருக்க மாதிரி இது வாங்கிட்டேன்றதுனால மாத்திரம் உனக்கு அழிவு இல்லைன்றது கிடையாதுன்னு யாஜ்ஞவல்க்கியர் சொன்னான். இது பெரிய பிரம்மம், இவ சாதாரணமானவர் இல்ல, காத்யாயினி மாதிரி எல்லா பெண்கள் மாதிரி இல்ல. அப்படியானா எனக்கு உங்க சொத்தை எனக்கு வாணாம் அப்படின்ட்டாரோ, இன்னும் நீ இப்படி சொல்ற, நான் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னத்துக்கு இப்படி சொல்றன்னு கேக்குற. அதுக்காக சொல்றேன், இதுதான் அறிவு, அதாவது இவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் போகதான் போறேன்னு நீ சொல்லிட்டியே, அப்பாத்த வச்சிருந்து நான் என்ன பண்றது, இருந்தா தேவையா இல்லாட்டா தேவையா? நம்ம எல்லாரும் பாஸ்புக்ல தான் பாத்துட்டு இருக்கோம், அவளாவது அந்த காலத்துல அந்த பணத்தை கண்ணாலேயானா பார்த்தோம், நாம அது கூட இல்லை, பாஸ்புக்ல என்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் திடீர்னு ஒரு நாள் பேங்கே மூழ்கி போச்சுனாக்க அந்த பாஸ்புக்ல என்ட்ரியை பார்த்துட்டு என்ன பண்றது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படிதான் மொத்தம் இருக்கு, இது அன்னைக்கே அவருக்கு தெரியும். அது ஆகையால அவ சொல்ற மைத்ரேயி சொல்ற, ஏனாகம் அமிர்தாஸ்யாம் இமகம் தேனக்குரியாம் எதைவ பகவான் வேஷா ததேவ மே புரூஹி. இந்த பணத்தினால நான் அழிவில்லாதவளாக ஆக மாட்டேன் என்று சொன்னால் அதை வச்சிருந்து நான் என்ன பண்றேன், எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. சரி, அப்ப என்ன ஒண்ணு உனக்கு அப்படின்னா, ஏனாகம் அமிர்தாஸ்யாம் எதனால எதை தெரிஞ்சிருந்தாக்க நான் அழிவில்லாதவளாக எப்பவுமே ஒரு சந்தோஷத்தோடையும் பிரம்மானுபவம் பண்ணுவளனாக ஆவேனோ அதை நீர் எனக்கு உபதேசம் பண்ணும், அதை எனக்கு சொல்லும் அப்ப சொல்ற. இதுல நிறைய விருத்தாந்தங்கள்லாம் சொல்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தியாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றார். நவாரே பத்தி காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனுக்கு காமாய பதி பிரியோ பவதி அப்படின்னு சொல்ற, நவாரே ஜாயாய காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனுக்கு காமாய ஜாயா பிரியா பவதி. ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் உபனிஷத்து சொல்ற வார்த்தைகள்லாம். ஒரு கணவன் நினைக்கிறான் மனைவி தன்னிடத்துல எப்பவுமே பிரீத்தியாக இருக்கணும் அப்படின்னு கணவன் நினைக்கிறான், இல்ல அதே மாதிரி ஒரு மனைவி நினைக்கிறான் கணவன் தன்னிடத்துல எப்பவுமே பிரீத்தியாக இருக்கணும், பிரீத்தியோட இருக்கணும்னு நினைக்கிறார். இப்ப இந்த பிரீத்தியாக இருக்கணும்னு நினைக்கிறது இருக்க ஒருத்தர் நினைச்சா முடிச்சா சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்கா கணவனிடத்துல மனைவி பிரீத்தியோட இருப்பா, ஆனா கணவனுக்கு மனைவி இடத்துல அந்த அளவு பிரீத்தி இருக்காது, ஏதோ ஒரு தொண்டு இருக்கலாம். அதே மாதிரி மனைவிக்கும் சில சமயங்கள்ல கணவன் மனைவி இடத்துல பிரீத்தியோட இருப்பான், மனைவி என்ன பண்ணுவான்னா என்னமோ நம்ம தள்ள எழுத்து இவனை கல்யாணம் பண்ணிட்டோம் இப்படியே ஒழிஞ்சு போட்டோம் காலம் அப்படின்னு அவன் மனுஷன்டும் இருப்பான். இது நம்ம எண்ணத்தினால மாத்திரமே கணவன் தனக்கு மனைவி தன்னிடத்துல ரொம்ப அன்போட இருக்கணும்னு கணவன் நினைச்ச மாத்திரத்தினால மனைவி தன்னிடத்துல அன்பாக ஆயிட மாட்டான். அதே மாதிரி மனைவி கணவன் தன்னிடத்துல அன்போட இருக்கணும்னு நினைச்ச மாத்திரத்தினால கணவன் மனைவி இடத்துல அன்போட இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரீத்தியாவே இருக்க மாட்டாளா? அப்படின்னா ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி என்ன, பெருமாள் சங்கல்பிக்கணுமா? பெருமாள் கணக்கு சங்கல்பிச்சேர்னாக்கா இந்த மனைவிக்கு இந்த கணவன் ரொம்ப அன்போட இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கணும். அதே மாதிரி இந்த கணவனுக்கு மனைவி அன்போட இருக்கட்டும்னு சொல்லி பெருமாள் சங்கல்பிக்கணுமா? அந்த சங்கல்பம் இருந்தாதான் நாம வந்து, அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரீத்தி இருக்குமே தவிர அந்த கணவனோ மனைவியோ இவர்கள் மாத்திரம் நினைச்ச மாத்திரத்தினாலேயே எண்ணினத்தினாலேயே ஒருவருக்கு ஒருவர் பிரீத்தியோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறதுக்கு வேணா வெக்கப்படலாம், பிராக்டிக்கலா அவ்வளவா உணர்ற விஷயம்தான் இது. இததான் வந்து உபநிஷத்து அத்தியுதமாக சொல்லிருக்கு. சரி, இப்ப அந்த ஆத்மான்னு சொன்னங்கள, அந்த ஆத்மான்னு சொன்னதுதான், அந்த ஆத்மான்னு சொன்னது பரமாத்மாவாக இருந்திருக்கிற எந்திரமா. அவருடைய சங்கல்பம், அவருடைய எண்ணம் இருந்தாதான் ஒவ்வொரு செயலும் நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு திருஷ்டாந்தம், எடுத்துக்காட்டு. ஆகையால யாஜ்ஞவல்கியர் சொல்றே ஆத்மாவா அதே திரட்டவியா சுரத்தவியா மந்தவியா நிதித்தவியா என்பதாக சொல்ற. இந்த ஆத்மாவை நாம தெரிஞ்சுக்கணுமா? ஆத்மாவா அதே திரட்டவியா, இந்த ஆத்மாவை பார்க்கணுமா? அது மாத்திரம் இல்ல, சுரோத்தவியா ஆத்மாவை கேட்கணும். ஆத்மாவை மனசுல எண்ணம், அப்படியே அந்த பரமாத்மாவையே மனசுல நினைச்சுட்டு இருக்கணுமா? அதுக்கப்புறம் நினைச்சுருக்கிறதோட மாத்திரமில்ல, உபாசனம் பண்ணும், நிதித்தியாசனம் பண்ணும், அந்த உபாசனம் பண்ணும், இப்படி பண்ணணும்னு. அந்த ஆத்மா தான் பரமாத்மா, அதை தெரிஞ்சுட்டுமானாக்க எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் ஆயிடும். அதை தெரிஞ்சுட்டுமானாக்க நமக்கு அழிவுன்றது இல்லாத ஆயிடும்னு சுலபமா ஒரு வகையில சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு மேல அவரு கேட்கிறாரு, இது அந்த ஆத்மாவை என்ன தொட்டு பார்க்க முடியுமா, இல்ல ஆத்மா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? சிலதெல்லாம் பார்த்தோம்னாக்க சில வஸ்துக்கள் இருக்கு, இந்த வஸ்துக்களை ருசிச்சு பார்த்து இது திட்டிக்கிறது புளிக்கிறது கசக்கிறதுன்னு நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றோம். சில வஸ்துக்களை கண்ணால பார்த்து இது கருப்பா இருக்கு சேப்பா இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்றோம். சில வஸ்துக்களை தொட்டு பாக்குறோம், இது தொட்டு பார்த்துட்டு அப்ப சொல்றோம் இது மிருதுவா இருக்கு இது கடினமா இருக்குன்னு எல்லாம் நாம சொல்லி சொல்றோம். இப்படி இப்ப இது இல்லாத சிலதெல்லாம் இருந்துருக்கு, நம்ம மனசாலேயே எண்ணம் விட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்படி இப்படி எல்லாம் இருந்துருக்கோம், நம்ம எல்லாம் ராஜாவா இருக்க முடியாது. சரி, நம்ம ஒரு கனவுலையானா ராஜாவா நினைச்சு பார்த்துட்டுமே, இல்ல கனவு கூட ராஜா, நம்ம புண்ணியம் பண்ணிருந்தாதான் கனவுலையானா ராஜாவா வருவோம். அந்த கனவுலையும் ராஜாவா நம்ம ஆக மாட்டோம், ராஜாவாகவும் ஆக மாட்டோம், மந்திரியாவும் ஆக மாட்டோம். சரி, அப்ப என்ன பண்றதுன்னா வெறுமை பத்தன்றது, தெரிய நம்ம ராஜாவா இருக்கிறது, நம்ம பெரிய சாமியா இருக்கிறது, இப்படி எல்லாரும் வந்து நம்மளை சேவிக்கிறது, இப்படின்லாம் ஒரு எண்ணம் விட்டுக்கு வந்து இருக்கிறது. இப்படி இருந்துருக்கலாமா? பின்ன இப்ப வாஸ்தவமா பார்த்தோம்னாக்கா அது அவனுடைய சங்கல்பம் இருந்தாதானே வரப்போறது, ஒண்ணுமே நமக்கு வரப்போறது இல்லையே. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, இப்படி இருந்தா பண்ணிருந்தா நிஜமா ஆயிடுமோன்னா ஆயிட மாட்டோம். சரி, அந்த பரமாத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவரை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேக்குற. எத்திர பிரச்சனை சர்வம் ஆத்மைவா பூத்து, லோகத்துல இருக்கிற வஸ்து எல்லாமே ஆத்மாவா தான் இருந்துட்டு இருக்கு, எல்லாம் பரமாத்மாவனுடைய சரீரமா இருக்கு. தற்கேன கம் பசியத்தை யாராலும் எடுத்து பார்க்க முடியும், தற்கேன கம் ஜிக்ரேத்து அதை உணரணும், மூந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும், சில வஸ்துக்களை மூந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மூலியம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியுமா? தற்கேனக்கம் ரசையேசு அந்த புலன்கள்ல வரைக்கே ருசிச்சு பார்த்து இது வஸ்து நல்லா இருக்குன்னு சொல்றது. தற்கேனக்கம் அபிவதேசு தற்கேனக்கம் சுருணியாசு அதை எப்படி வாயால சொல்ல முடியும், அது எப்படி இருக்குன்னு, அது எப்படி நாம கேட்க முடியும்? தேனக்கம் மன்வி தன் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னாக்க அப்ப என்ன மாத்திரம் முடியுமா? தேனக்கம் புரிசேத்து தொட்டு பார்க்க முடியுமா? தற்கேனக்கம் விஜானியாசி அப்படின்னு வருஷ வரிசையா சொல்றேன். ஏனேதும் சர்வம் விஜயநாட்டி தம் கேன விஜயானியா, எவன் ஒருத்தன் இது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டவனா ஆகிறான். ஆனா நேட்டி நேட்டி ஆத்மா இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்லன்னு தான் ஆத்மா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன்னா அவனால எதையும் தெரிஞ்சுக்க முடியல. இப்படி இருக்கு ஆத்மான்றது. இப்ப இந்த ரீதியாக இருந்திருக்கிற ஆத்மாவும் நீ தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவா அரே திரட்டவியா புரோத்தவியா மந்தவியா நிதி ஆசித்தவியா அப்படின்னு ஆச்சரியமா யாஜ்ஞவல்க்கியர் சொல்லிட்டேன். இந்த யாஜ்ஞவல்க்கியருடைய வாக்கியங்களை இந்த இடத்துல அடிப்படையாக வச்சுக்கொண்டு அழுவான் இந்த இடத்துல ஆச்சரியமா பார்க்கிறேன். நபத்தும் நோத்தும் நமனிதும் அகோபாதி திசுதும் நடத்தும் ஸ்பிரட்டும் பதனு நடபுக்தும் சுசகம். வேதத்துல வேணா சொல்லிட்டு சொல்லச்சு ஆத்மாவா ரே திரட்டவியா சிரதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு சொல்லிட்டு எப்படா அதை தொட்டு பாக்குறது, எப்படா கேக்குறது, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அடுத்த வாக்கியம் சொல்றது அந்த பரமாத்மாவை கண்ணால பார்க்க முடியாதுன்னு. சரி, வாக்குனால ஏன்னா தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க முடியாது. காதால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. என்ன பரமாத்மாவுடைய குணம் அவ்வளவு இருந்துருக்கு இவ்வளவு, அதாவது கண்ணால பார்க்க முடியாத வஸ்துவை காதால கேட்டு கூட சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்ணால காதால தெரிஞ்சுக்க முடியாத உணர முடியாத ஒரு வஸ்துவை நம்ம தொட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. இது எந்த புலன்களாலையும் அறிய முடியாததாக இருக்குன்னு சொல்லிட்ட நவத்தும் எந்த ஒரு பரம் வஸ்து யாதொரு பரவஸ்துவாக இருந்துட்டு இருக்கிற பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மமானது வக்தும் நசுஷகம் இது சாதாரணமா சொல்லி இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி உபதேசம் பண்ணி கேட்க முடியாததாக அது இருந்துட்டு இருக்கான். எல்லா பெருமாள் எப்படி இருப்பேர், பரமாத்மா எப்படி இருப்பேன்னு எதிர உட்காந்துட்டு இருக்கா? இவாளுக்கு நாங்க உபன்யாசம் பண்ணி முடிச்சாச்சு வச்சுனாக்கா அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுமா? இல்ல நான் தான் என்னாலதான் சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப என்னால சொல்லவே முடியாதுன்னா உங்களால யாரால கேட்கதான் முடியும்? சுரோத்தும்ன சுசகம் கேட்கக்கூடாததாகவும் இருந்துட்டு இருக்கான். நவத்தும் ந ஸ்ரோத்தும் மனித்தும் மனித்தும் நசுசக்கம் இது தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் மனனம் பண்றதுன்றது ஒண்ணு. இந்த காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்தோம்னாக்க அந்த ஒவ்வொரு வரியா படிச்சு அந்த வரிக்கு அர்த்தம் சொல்லிட்டு வருவா காலக்ஷேபத்துல ஆச்சாரியெல்லாம் இருந்துருக்குவா. உபன்யாசம் பண்றவா என்ன பண்ணுவான்னாக்க ஒட்டுமொத்தமா அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கோ அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்கோ அந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த விஷயத்துல இருக்கிறதோட கூட அவளுடைய சொந்த சரக்கையும் சிலது சேர்த்து இவளுக்கு சொல்ற மாதிரி புரியுற மாதிரி இருக்கணும்னு எல்லாம் சொல்லி சேர்த்து சொல்லுவா. அந்த உபன்யாசத்தின் நடுவில் இந்த காலக்ஷேபத்தின் நடுவுல இதெல்லாம் பார்த்தோம்னா ட்ரை சப்ஜெக்ட், ரெண்டுமே ட்ரை சப்ஜெக்டா கணக்கு எடுத்துட்டாலும் வச்சுக்கோங்க. உபன்யாசத்திலயோ காலக்ஷேபத்திலயோ இந்த காலக்ஷேபம் நடுவுல கொஞ்சம் தூங்கிட்டாங்கனாக்க ஒரு ரெண்டு மூணு வரி போன பிற்பாடு மறுபடியும் மூச்சுக்கிட்டே பார்க்க மாட்டாங்கனாக்கா அவளுக்கு ஒன்னும் புரியாத போயிடும். உபன்யாசத்துல அந்த மாதிரி கிடையாது. அரை மணி உபன்யாசம் பத்து நிமிஷம் கழிச்சு தூக்கம் வந்துருச்சுனாக்கா தூங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு மறுபடியும் கேட்டாக்கா அந்த கண்டினியூட்டி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இந்த காலத்து பசங்கள்லாம் சினிமா பாக்குற மாதிரிதான் அது உபன்யாசம். ஆகையால மனித்தும் அப்போ பாசிசிசித்தும் மனித்தும்னாக்க சாதாரணம் எப்பவுமே அந்த காலத்துல இருந்த உபன்யாசங்கள்லாம் எப்படின்னு கேட்டோம்னா நீ போய் உபன்யாசம் கேட்டு வந்தவனாக்க அந்த சுவாமி இன்னைக்கு என்ன சொன்னார்ன்றத நம்ம அசை போட்டு பார்க்கணும். அந்த அசப்பு என்ன விஷயத்த அவர் சொன்னார் அப்படின்றது. அந்த மாதிரி பரபிரம்மத்தை பத்தி ஒரு ஆச்சாரியனாக இருந்துட்டு பேர் ஒரு உபதேசம் பண்ணார்னாக்க அதை கேட்டுட்டு அதை உபதேசம் பண்ணவும் முடியாது, அதை கேட்கவும் முடியாது. இது கேட்ட பிற்பாடு நாம கேட்டத மனசால என்றமே அதுவும் முடியாது. உபாசி சிசுத்தும் நசுசகம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அசிரியமான சப்தத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்ட அழுவான். உபாசி சிசுத்தும் அப்படின்னு உபாசி சிசுத்தும் உபாசித்தும்னு சொல்லல. உபாசித்தும்னா உபாசனம் பண்றது. நாம பண்ற தியானத்துல அந்த பரமாத்மாவை விஷயமாக ஆக்கிக்கொண்டு தியானம் பண்றதுன்றது சொல்றது. உபாச சிசுக்கும்னாக்க தியானம் பண்ணணும்ன்ற ஒரு இச்சை, ஒரு ஆர்வம். அந்த தியானம் பண்ணணும்னு நினைக்கிறதே முடியாது. இது எங்கெல்லாம் நின்றாதானே நினைக்க முடியும். தியானம் பண்ணணும்ன்றது நினைக்க முடியும், தியானம் பண்ணணும்ன்றதே நினைக்க முடியாத இருக்கு. அதுக்கப்புறம் திரட்டும் சனதுசகம், அந்த ஆத்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்புறம் என்ன இருக்கு? ஸ்பிரட்டும் நசுசகம் அப்படின்னா பார்க்கவே முடியாததா இருக்கு. அது அங்கிருந்து தொட்டு பார்க்க போறோம், தொடரத்துக்கு எங்கிருந்து முடியும்? அதுக்கு மேல இருக்கு போக்தும்ன்றது. பரம் போக்தும் சுசகம், இந்த சுசகம்ன்ற வார்த்தை இருந்துருக்க ஒவ்வொன்னோடையும் சேர்த்துக்கணும். வக்தும் நசுசகம், ஸ்ரோத்தும் நசுசகம், மனிதும் நசுசகம் அப்படின்னு ஒவ்வொன்னோடையும் சேர்த்துக்கணும். இந்த சுசகம்னா முடியாததாக இருந்துருக்கு, எளிதில் முடியாததாக இருந்துருக்குன்னு அர்த்தம் இருக்கு. இப்படிப்பட்டதாக நான் போக்தும் அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு முடியுமா? ஒண்ணும் முடியாது. இப்படி எல்லாம் இருந்துருக்கச்சே பரம் யத்வத்தூத்தம், இப்படிதான் பரவத்து உத்கிருஷ்டமான வஸ்து பரமாத்மா இப்படி இருந்துருக்கு. யாராலையும் தொட்டு பார்க்க முடியாது, கண்ணால காண முடியாது, காதால கேட்க முடியாது, அவரை பத்தி வாயால சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, சொல்ல முடியாது அவர் இல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக அவர் இருந்துருக்காரு. அவர் அனுபவிக்கிறதுன்றது எல்லாம் எங்கேருந்து நினைச்சு பாக்குறது என்றெல்லாம் இந்த வேதங்கள் சொல்லுகின்றன. அங்கேயும் ஒரு வார்த்தை போட்டிருக்கார், சுசகம்ன்ற வார்த்தை போட்டிருக்கார். எழுதல் முடியாதுன்ற வார்த்தை தான். நம்ம உண்மையாக நடந்துட்டோமானாக்க அந்த பரமாத்மாவை காண முடியும், அவரை தொட்டு பார்க்க முடியும், பேச முடியும், அவரை பத்தி பேச முடியும், அவரை பத்தி நம்மளால உபாசனம் பண்ண முடியும், அவரை உபாசனம் பண்ண முடியும், அவரை தியானம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா லோகத்துல சொல்லச்சு இப்படி இருக்கிற நிலையில உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஞானம் வேணும். அர்ஜுனன் பார்த்து அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் பண்ணிட்டு வந்து அந்த கண்ணன் உபதேசம் பண்ணிட்டே வரைச்சு பிறைய அர்ஜுனா லோகம் மொத்தம் என் வயிற்றுல இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற. அர்ஜுனன் திரும்பி பாக்குறான், என்ன இப்படி கொஞ்சம் நெல்லு அப்படின்றான். நின்று பாக்குற பார்த்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான், என்ன மாதிரிதான் உன் வயிறும் இருக்கு, என் வயிறு மாதிரிதான் உன் வயிறு இருக்கு, அது உள்ள ஒண்ணும் தெரியலடா அப்படின்றான். அப்ப இந்த கண்ணோட உன்னோட பார்க்க முடியாது, திவ்யந்ததான் இதே சற்றுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தனி கண்ணை கொடுக்கிறேன். அந்த கண்ணை கொடுத்து பாக்குறே அப்ப பாக்க வைக்கிறேன் அவன். அப்ப விஸ்வரூப தரிசனத்தை பாக்குறான், நமஸ்து பஸ்டா அது பிரஷ்ட பஸ்டான்னு அவன் முன்ன போய் சேவிக்கிறான், பின்ன போய் சேவிக்கிறான், சைட்ல நின்று சேவிக்கிறான், இப்படி மாறி மாறி சேவிக்கிறான், பார்த்துட்டு சேவிக்கிறான். அப்போ அப்போ சுசகம்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா எளிதில் அறிய முடியாது. அதே பரமாத்மாவா கிருஷ்ணனையே பரமாத்மாவா விஸ்வரூப தரிசனம்ன்றது அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. அங்க இருந்துருக்க அத்தனை சேனையும் உள்ள இருந்துருக்கோம், யாருக்கும் கிடைக்காது, அர்ஜுனனுக்கு மாத்திரம் கிடைச்சது. ஏன்னா அர்ஜுனனுக்கு தான் அந்த கண்ணை கொடுத்து பெருமாள். ஆகையால அப்பேற்பட்ட மிக உயர்ந்த வஸ்து நமக்காக அது யார்? அது அப்பேற்பட்ட வஸ்து சாக்கா தேவப்பெருமாள் தான். அந்த தேவப்பெருமாள் நீர்தான் பரம்பிரம்மமாக இருந்திருக்கேர், பரமாத்மாவாக நீ இருந்திருக்கே, லோகத்துல ஒத்தராலையும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எளிதில் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, தியானம் பண்ண முடியாதது, தியானம் பண்ணணும்னு நினைக்கவே முடியாததாக இருந்திருக்குன்னெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு வஸ்து, அது சாட்சாத் தேவப்பெருமாளா இருந்து இந்த அத்திகிரி மலை மேல என் எதிர வந்து நிக்கிறேன். நான் எவ்வளவு பாபம் பண்ணவனா இருந்திருக்கேன், நான் என்ன யாஜ்ஞவல்கியரா இல்ல மைத்ரேயா ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரணமானவன் என் எதிர வந்து எனக்கு கதம் விஸ்வஸ்மைத்வம் கரிகிரி புரஸ்திஷ்டசைய, கதம் விஸ்வஸ்மைத்வம் கரிகிரி புரஸ்திஷ்டசைக இக திட்டத்தை அப்படி தொட்டு காமிக்கிறேன். இந்த மலை மேல நீ நின்றுருக்கேரு, எங்கெல்லாமும் சாட்சாத்காரம் பண்ணும்படியாக நீர் இருந்திருக்கேரு. வரத தவவிலோ பெயந்து தன்யா சாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவள்லாம் தான் தேவப்பெருமாளை சேவிக்க முடியுமா? பாக்கியம் பண்ணாதவா அந்த சன்னத்திலேயே ஆம் இருந்தா கூட எங்கேயோ மூலையில உட்காந்துருப்பாள் தவிர தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவளுக்கு பாக்கியம் இல்லைன்னா தேவப்பெருமாளை சேவிக்க முடியாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் வழியே கிடையாது. அதுக்கு அதுக்கு தேவப்பெருமாளை தேவை ஓணுனாக்கா அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த தேவப்பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, யாராலையும் பார்க்க முடியாது காண முடியாதுன்னு சொன்ன அப்படி பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாள் சாட்சாத் கருதி போகும் கதம் விசுவம். அப்பா தேவப்பெருமாளே, நீர் எப்படி இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்காக சாட்சாத் நீயே இந்த உலகத்துல இந்த கரிகிரி மேல ஆனந்தல் என்ன சொல்லக்கூடிய இது மேல விஸ்வஸ்மை திட்டத்தை என்ன எல்லா ஜனங்களும் இத பார்க்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களுக்காக எல்லாரும் உன்னை சேவிக்கு தன்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கணும்ன்றதுக்காக இந்த அத்திகிரி மேல மலை மேல நீ நின்றுருக்கீங்க. உன்னை என்னன்னு நான் சொல்றதுன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலையில வாசனம் சாதிச்சிருக்கார். வந்தார் நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாகர் வந்தார், நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார், நமக்கு இது என்றுரையாமல் வைத்தார் வந்தார், சேமம் எண்ணி எம்மை அந்த கடைத்தார் வந்தார், செழுந்தகவால் நின் சரணாம் ஈகர் வந்தார், தாமனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார், தமக்கேயமை கொள்வார் வந்தார் தாமே, தமக்கேயாய் எமை கொள்வார் வந்தார் தாமேன்னு அந்த தேவப்பெருமாள் அந்த பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற அந்த வஸ்து அந்த தேவப்பெருமாள் இந்த காஞ்சியில அத்திகிரி மலை மேல அவர் எழுந்திருக்கார் வந்திருக்கார் எதுக்காக அப்படின்னா, தமக்கேயா எமக்குள்வார் வந்தார் வந்தார், எமை தமக்கேயாய் எங்களை எல்லாம் தன் பிரயோஜனத்துக்காக கொள்வார் ஏற்றுக்கொள்வதற்காக தான் அவர் வந்தாராங்க, நம்மெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு அவர் வந்திருக்கார், நமக்கு பிரயோஜனமா இருந்தார், நமக்கு பிரயோஜனம் இல்ல, அவர் நம்மளை எல்லாம் சீகரிச்சுக்கணும்னு அவர் வந்தார். அதுதான் அங்க சுவாரஸ்யமான விஷயம். சுவாமி தேசிகன் அங்க சொல்லச்சு, அஹம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நவம சிவபே ரேவே ஆத்மானம் நிஷிபே புதா, எப்படி எம்பெருமானிடத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பணம் பண்ணணும்ன்றத சுவாமி சாய்கிறேன். அஹம் நான் இது சொரூபம், மத்ரக்ஷண பரம் என்ன ரக்ஷணம் பண்றதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு, அதையும் இப்படி ரக்ஷணம் பண்ணா வரக்கூடிய பலம், இந்த பலத்தையும் நமம நான் எனக்கு உரித்தேன் அல்ல, நான் எனக்கு பரம் அல்ல, என்னை ரட்சித்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு அல்ல, அப்படி என்னை ரட்சிப்பதனாலே வரக்கூடிய பலமும் எனக்கு இல்லை என்று சொல்லி சந்திரமானிடத்துல சரணாகதி பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பலம் யாருக்கு, எதனா ஒரு காரியம் பண்ண போனா அதுக்கு ஒரு பலம் வரும், அந்த பலத்தை அடையிறதா யாரும் இருக்கும்போது இல்லையோ, அது யாருன்னா அது அவருக்கே. இந்த வஸ்துவும் அவருடையது, இந்த ஆத்மாவும் அவருடையது தான். அவருடைய வஸ்துவா போயிட்டதுனால இந்த ஆத்மாவை ரக்ஷணம் பண்ண வேண்டிய பொறுப்பும் அவருடையது தான். அவருடைய வஸ்துவை அவர் ரக்ஷணம் பண்றதுனால வரக்கூடிய பலனும் அவருக்கு தான். எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பதான் சொல்ற தமக்கேயமை கொள்வார் வந்தாரு தாமே. அவர் எப்படி வந்தார்? நாம் வணங்க தாமிழங்கா நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலும் கொள்ளு நாதர் வந்தார். நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார். இப்படி எப்பவத்தியோட ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் இது என்ன எந்த உபநிஷத்தை யார் எத்தனை வாட்டி பார்த்திருப்போம்? நாம எல்லாம் ஒன்னும் பார்த்திருக்க மாட்டோம். நாம என்ன யாஜ்ஞம் வலிக்கிறா இல்ல இவளுக்கு மைத்ரேயா உபதேசம் பண்றது, இங்க எங்க போய் தேடுறது, யாஜ்ஞம் வலிக்கிறா, இதெல்லாம் யாரும் தெரியாது நமக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவப்பெருமாள் தான். அந்த தேவப்பெருமாளை சேர்க்கணும்ன்றதுக்கு அப்புறம் நாம் வணங்குவதற்காக அவர் இங்க அவசரம் பண்ணிருக்கிறா. நாம் வணங்க தாம் இணங்க நிற்பார் வந்தார். இணங்கா நிற்பார் வந்தார்னா இணங்குபவர் வந்தார்ன்னு அர்த்தம். நீ எல்லாம் சேவிக்கணும்ட்டுதான்ப்ப நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அத்தான் ஆழ்வான் இந்த இடத்துல சாக்கிறேன். இந்த கரிகிரி புறகா கரிகிரி, கரிகிரின்றது அத்தி மலை. அதுக்கு முன்னாக்கா அந்த மத்தி மலை மேல இது பல பிரகாரமான அர்த்தத்தை சொல்லிக்கலாம். அதுல நீ வந்து எதுக்காக வந்திருக்கே, எப்படி வந்திருக்கே என்று கேட்டோம்னா அப்போ அதுக்கு சொல்ற நான் அதுக்கு பதில் சுவாமி பேசுன்னு சொல்ற. நாமெல்லாம் அந்த தேவக்கிரமான செயல்கள் நம்மளால அந்த பரபிரம்மத்தை நவத்தும் ந ஸ்ரோத்தும் நமனுக்கும் அப்போ பார்த்து கேட்கும்னு சொல்ற மாதிரி அந்த பரபிரம்மத்தை பத்தி பேச தெரியாது, பரபிரம்மத்தை பத்தி கேட்க முடியாது, மனசுக்கு தியானம் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, தியானம் பண்றோம்ன்ற ஒரு இச்சையே நமக்கு வராது. அதுக்கப்புறம் தானே அதுல தொடர்றது, அப்புறமா அதுக்கப்புறமா பாக்குறது தொடர்றதோ இல்ல அனுபவிக்கிறது எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே வராத அளவுக்கு அதிநீத்தமாக நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நம்மையும் கைகொள்வதற்காக நம்முடைய அடிமையாக நம்மளுடைய பரத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காகவே அந்த தேவ பெருமாளாக பரபிரம்மம் அவதாரம் பண்ணி அந்த கைகிரிகளிலே எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்கின்றார். அவருடைய உதாரணத்தை என்னன்னு சொல்றது என்பதாக அப்பேற்பட்ட அந்த தேவப்பெருமாள் சர்வ சுலபனாக வேத வேதாந்தங்களாலே அறிய முடியாதவனாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாள் நம்மளால் இந்த புறக்கண்ணை கொண்டே அனுபவிக்கும் அளவுக்கு அவதரித்து நிற்கிறது என்று இருக்க அந்த தேவப்பெருமானுடைய ஒரு சௌலபியத்தை காண்பிக்கிறது. இதை தவிர வேற என்னன்னு சொல்ல முடியும் என்று அந்த தேவப்பெருமானுடைய சௌலபியத்தை இந்த ஸ்லோகத்தால ஆழ்வான் அனுபவிக்கிறார். பரம் கவிதாஹிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.